శ్రీమాన్ వెంకటనాథార్య శ్రీ వేదాంతాచార్యో మేధాములాజలి ప్రతిమితరిదోషాం ప్రజ్యభోగానుబంధాం సమదేగుణజాతాం సమ్యగాచారయుక్తాం సుజన బహుమాన్యాం శైలిశ్రీం వెంకటాద్రు శ్రీయం భువినిత్యం శ్రీనివాసత్వమే கண்ணடையமற்றி காட்டும் வெப்பு கருவினை இருவினையும் கடியும் வெப்பு எண்ணங்களில் வீழெண்ணத்தையும் வெப்பு திறந்து விழும் தீர்த்தங்கள் திறந்த வெப்பு முன்னையற்றின் போரலனம் புகழும் வெப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கர் வெப்ப விளங்கும் வெப்பு அகூபாரீரே கோலக சமய வைத்திண்டக ஜவைகி అనువాప్యాం క్షిత్రం క్షమయమవిద్యాఖ్యమలవాం కృపేత్వం తత్సాధరవతి సురోవద్వైగుణ్యం నిజ బిందు ప్రవశతి దయాదేవుడే ఒక కృపై పెరుమాలి ఆటలు పనివికరాము నమస్కార దయాదేవి విశ్వాసం ఎన్న పండా వెళ్ళతే మేల నమ్మే అప్పుడే పెరిగి వైకరం அகூப்பாரி ஒரே பழைய காலத்துல ஒரே ஏற்றம் எல்லாம் ஒன்னாயிரம் போது ஒரே ஜனமாதாயிரம் அது அந்த அப்போ பழைய காலத்துல மட்டும் ஒரு வளமான ஒரு அக்னி பெண் குதிரை வழியே போயிருக்கும் அது தபதபாக எரியும் அதை மட்டும் யாரும் அணைக்க முடியாது அப்படி ஒரு லோகம்லாம் நம்ம அணைஞ்சவா அது அந்த குதிரை அந்த வரவாட்டி அணையாது அப்ப என்ன சமுத்திர பழைய இறைச்சல் விடவாட்டுடைய இறைச்சல் இதெல்லாம் சேர்ந்து உடனே கேட்காது இந்த மாதிரி இத்தர ஜனங்களுடைய வாதங்கள்லாம் ஒரு இறைச்சல் சத்வஜனா சொல்லும்போது கேட்காது அதை அறக்கணும் அதுக்கு இந்த இறைச்சலே ஒரு படவாட்டிய மாதிரி அது கர்மா அது ஜெய் அதனால கிருபையை பார்த்து கூப்பிடுற அதே மாதிரி வேங்கடநாதன் இருக்கான விரப்பல் தீ கணபதி அவனை நீ என் பக்கம் திருப்பி வைக்கிறேன் துவைகுண்ணிய அவனுக்கு நான் கட்டிருக்கிற எதாரமாக ரெண்டு விதமான ஆயுதங்கள் அது ஒரு ரெண்டு விதமான குணங்கள் இதெல்லாம் வச்சிருக்கானே அதை ரெண்டா பெருக்கி இருக்கு உன்னுடைய குணங்கள் துவைகுண்ண துவன ரெண்டு நாலு நாலு விதம் ஆகும் உன்னுடைய உன்னுடைய கிருப்பை அதனால அந்த விசந்தவாதிகள் பேசுற அதெல்லாம் அரைக்கிற நீ அதனால பலவாக்கின் காரணம் அந்த விதண்டாவாதி பேச்சை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாது சம்பிரதாயத்துக்கு எதிராக அதனால அதை அடைக்கிறதுக்கு பலவாக்கிய மாதிரி பழைய மாதிரி அவ்வளவு ஜலம் வேண்டியது இல்லை தயையே ஒரு திவர போறோம் அவன் தெரிச்சா போறோம் அவன் தான் இங்க அந்த இறைச்சல அடைஞ்சிடும் எனக்கு பெருமான அது ஜெயி அந்த சீனிவாசனுடைய திவ்ய சுரூபம் எங்கும் பரவிச்சு பரபிரம் மாதிரி புகழை சொல்லிட்டு கம்பிரம்மை கம்பிரம்மை கம்னாலும் பரபிரம் கம்னாலும் பரபிரம் அது ரெண்டு விதமான குணங்களை அப்படியே பெருக்கிறது தயாதேவிக்கு மாறாது நிர்பயம் அதனால நமக்கு பயம் போயிடுது பெருமாளுக்கு எல்லாம் பயப்பட வேண்டும் அது பெருமாளுக்கு ஒன்று எல்லாத்தையும் ஒன்றோ தயாதேவி தான் அப்படி பண்ணு அப்படி பண்ணு பெருமாளுக்கு கண்டு எல்லாம் பயப்படுறது வீசா ஸ்வாத் பவத்தை காப்பி வீசுறது ஒரு நிமிஷம் இல்லைன்னா என்ன ஆகும் அது ஏன் லீவு போறது இல்லை போட முடியாது பயம் பெருமாளுக்கு தண்டிச்சிருவான் சூரிய பெருமாண்ட பயத்தினால சூரியன் உதிக்கிறான் பெருமாண்ட பயத்தினால் அக்னியை இருந்தாலும் அவ வேலை செய்கிறார் தேவதைகள் அதனால மிருத்யு யவனவனுடைய வேலை செய்கிறான் அதனால பெருமாளுடைய பயந்து இத்தர தேவையை செய்கிறது இந்த கருமாவனால ஜீவன் அவுக்க கூடாது இத்தர சம்பிரதாயத்தாலும் நமக்கு ஓடு கத்தி நம்ம அழைக்கிற கூடாது அதெல்லாம் ஒரு தேவதையா உருகரிச்சு விடுறான் தயாதேவி அப்ப பெருமாள் எப்படி பண்ணலாம் தய சொல்லப்படாமே செய்யறான் தயா பராதி நத்வம் பெருமாள் சர்வ சொல்றது சாஸ்திரம் சொல்ல முடியாது அவனை யாரும் அடைக்க முடியாது அதஸ்யே ஜெய கச்சன கச்ச நாம மகத்யான உபரிஷத் அதஸ்யே ஜெய அவனுக்கு ஈசன் அவனை அடக்கிறது யாரும் கிடையாது அப்ப சொல்லுகிறான் பரதந்திரம் கிடையாது அவன் கூட பராதீனமாகறான் தயாதேவி பராதீனமாகறான் பிராட்டி பிரச்சனை பட்டெல்லாம் சொல்லியா தலிங்கிட பராதீனா பெருமாள் எப்பவும் பராதீனே கிடையாது இருந்தாலும் பிராட்டி கரை கண்ண பார்த்து செய்யறான் கலிங்கிட பராதீனா அதனால தயையுடைய தயையுடைய சீக்கிரமே அவருடைய தயையுடைய ஒரு சக்தி பெரியதார். ஆனால் அந்த பிரளயத்தை பெரிய பிரளயம் நடக்கிற போது அந்த அறிவித்தை அப்படியே கருமா அமுக்கிறதை ஒவ்வொரு இறக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி சித்தர சம்பிரதாய வாதங்கள் அப்படிதான் இருக்குமா, விதண்டாவாதம். அதையும் அடக்கிற கோயில் தயவுடி தயா பிரவாகம் பரமரன் அவித்யா கர்ம சங்கியான் விஷுபுராணம். அவித்யான கருமான அர்த்தம், அது அவுக்குது இறைச்சனாலையும் இத்தர சம்பிரதாய கிரந்தங்களாலையும் வாதங்களாலையும் அந்த தயாதேவடி தீவிர அடைகிறது. பழைய மாதிரி சப்தம் இதர சம்பிரதாயங்கள் ஒவ்வொரு செய்ய ஆடினும் இப்ப தயாதேவி அப்படியே பெருமாளை மயக்கி நமக்கு பயந்து ரொம்ப தயா சிந்து நம்ம மேல தயா சிந்து பெருமாளே திரும்ப சிந்து சிந்துனா கடல் பெரிய கடல் கடல்யாடம் எல்லாம் நம்ம பிரம்ம சிந்து இவோ பிரம்ம தயா சிந்து அவனுக்காட்டும் பெரிய பிரம்ம சிந்து இவள் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த பழையகால ஜலமிருக்க அவ்வளவு மேகம் இறைச்சல் ஒரே ஜலம் எங்க பார்த்தாலும் ஜலம் அப்படி மகன சமுத்திர மகனம் பார்த்துக்கிற போது தயாரித்து வந்த போது அபிஷேகம் பண்றது திக்கிரங்கள்லாம் திக்கிரங்கள்லாம் அபிஷேகம் பண்றது. அப்ப இந்த பழைய ஜலம் மாதிரி அபிஷேகம் பண்றதான் ஜலம் அவ்வளவு கொண்டு வந்தது திக்கிரங்கள் புஷ்பாதார சைத புவனை ஸ்ரீஸ்ரீ அன்பில் இந்த பழையதம் மாதிரி திருவாட்டிக்கு அவரை குறிச்சார் திருமஞ்சன மடவர்கள் புஷ்பாதார ஸ்தகித புவனை. அதனால் பெருமானத்தின் தாயாருக்கு மிருவாக்கப்படும் போனா தாயாருக்கு ஏதாவது கருது ஏற்படுமா அது புஷ்பம் மாதிரி பண்ணதுதான். அந்த புஷ்பமாயோட அந்த பெரிய ஜலதாரி மேல பழைய மாதிரி ஜலம் புஷ்கரா வர்த்தக அந்தேகி அதன் திருமஞ்சி மண்ண ஆரம்பித்தீர்கள் கிருத்தாரம்பாக கனக கலசேகி பொன் கடகங்களை கொண்டும் அந்த தீபத்தை அப்படியே பிடிச்சி அர்ப்பசன் கஜேந்திரஹான அப்படி அந்த பிரளயாக்கினி அங்க ரொம்ப மிருதுவாகவும் வாசனையாகவும் இன்பமாகவும் இருந்து பிரயாட்டி இங்க இதர வித்தியில் பலவாக்கி அமைக்க வேண்டிய நிலையில இருக்கு. இந்த இடத்துல அந்த இறைச்சலம் அந்த இடியும் அந்த ஓட்டியம் இப்படிதான் அமைதியாக நம்மளை அமுக்குது பலவாக எரிக்கிறது. இந்த இடத்தையே எரிக்கக்கூடிய சக்தி பலவாக உண்டு. அந்த பலவா இதெல்லாம் அமுக்கிற சக்தி தயைக்கு உண்டு. அந்த தயினாலே பெருமாள் அவர் சொல்றதை கேட்டு நம்மளை காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் ஜலபிந்து பிரபல சீனர் தயவுடைய ஒரு திருவிழ போறோம். அந்த திருவிழையே நம்மளை போது அடிக்கிறோம் ஆனந்தமாக கோபாரி ஏக ஒரு சமயவை தெரிந்தவை அழிவாற்றம் கவித வைத்தியாக்கிய வளவாரம் திருவேத்துவம் தத்தாது பிரதிமவிழபீதரபதி பிரதிவீதரபதி ஸ்வரூப துவைகுண்ய நிஜ பிந்து பிரபகதி முடிச்ச 68வது சோகம் 68வது சோகத்துல தீர்த்தாவேதாரின் ஆரம்பிக்க சோகம் 62 தீர்த்தாவேதாரி நியம பரிசுத்தே மிகுதையே அட்டுப்பத்தியாகப்பதி உடபாகப்படுகிறாம் மமம் தத்வாம் நாராயணேரிகோடஸ்தகருணே நிருத்தத்வா நிருத்தோகாதி சதநீதி. சொல்றார் நீ யாரு ஜெய் நாராயண சிகரி கூட்டஸ்த கருணை நாராயணாத்திரியும் பேரு பெருமாள் திருவேங்கடத்தான் எழுந்திருக்கக்கூடிய மறைகள்ல ஏழு மறைகள்ல நாராயணாத்திரி ஒன்னும் அதுல சிகர் நாராயணாத்திரி மேல அழகாக மேல எழுந்திருக்கான் அவனுடைய பத்ரிகுமார்கள் கருணை நாராயண சிகரி கூட்டஸ்தகிரி கருணையே கொடுப்பத்தியாகார என்ன பண்றணி வேதாளி நிமித்தா வேதாளி வேதாள மாதிரி பேச்சு சாசி மாதிரி நம்ம அடக்குதுகள் எது ஆசைகள் வேதாள மாதிரி இருக்குதுலாம் தினம் வரும் தானியம் வரும் கிரகம் தினம் ஆச்சு தானியம் ஆச்சு வீடு வீடு வீடாக வரும் ஆசை அடங்காது கஷேத்திரம் ஊர் ஊராக வாங்கணும் அவரை புத்திராவெல்லாம் சௌக்கியமாக பண்ணி வைக்கணும்னா மிச்சம் நிறைய ஸ்நேகம் நமக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கலத்திரம் மனைவி மனைவி வேண்டியதான் செய்யணும் சப்பா யாக எல்லாம் பண்ணி சொல்லாதி போகணும் அங்கேயும் அனுபவிக்கணும் ஜாதிக்கு அளவு உண்டா வேட்டாளம்னா பிசாசி பேர் இதுக்கெல்லாம் அடங்காது அதுக்கு ஒரு திருப்தியாக கிடையாது தயாதேவி ஒதுக்கார். இதெல்லாம் இருந்தா மோட்சம் போக முடியுமா? நல்ல சாஸ்திரம் வர முடியுமா? அதனால முமுக்ஷுனாய சாங்கேன யோகேன பக்திதா நம்மள சரணாகதிகள் மூத்தார் தயாதேவி மோட்சம் போல ஆசைப்படுறாங்க. பெருமாள் தண்டனை கொடுத்து சேர்த்துக்காத போட போறாரு என்று நம்மளை சேர்த்துக்க வைக்கிறார். நம்ம மோட்சம் போல ஆசை வரும், எல்லாரும் கொடுத்து சேர்த்து போறான். முமுக்ஷுனா முமுக்ஷுனா மோட்சம் போகிறது ஏங்கிறவன். அவன் அவனாண்டா கூட கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் உபாசனை அது ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ண முடியாது. பக்தி யோகத்தில் எவ்வளவு நியமங்கள் நிச்சயம் விடாத பண்ணணும். சன்னாசிரமங்களை அதுக்கு அங்கமா வச்சுக்கணும், ஆச்சாரங்களை அங்கமா வச்சுக்கணும். எட்டு அங்கத்தோட வரணும். யமே நியமே ஆசனை பிராணாயாமே பிரத்யாகார தியான தாரணா சமாதினு இந்த எட்டு அங்கங்களோட அனுஷ்டிக்கணும். அந்த சாங்கிய யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் யமங்கள் உள்ளியங்களை அடக்கம் நியமங்கள் அது வேண்டிய சாஸ்திரங்களை என்னென்ன ரூல்ஸ் அதாவது அற்புதம் நடக்கணும். ஆசனங்கள் பத்மாசனம் கிருத்திகாசனம் சுஸ்திகாசனம் எத்தனை ஆசனங்கள் இருக்கு தபஸ் பண்றதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு போகணும். பிராணாயாமம் மூச்சு நன்னா அடக்கி ஒரு பல நாள் நடக்கி எப்படி அது ஒரு அங்கம் மூச்சு அடக்கினா ஆயுள் வந்து வந்திக்கும். நம்ம கூட கர்மாவது பிராணாயாமம் பண்ணுறோம். இதெல்லாம் மூக்க தொற்று அது போடுவான். மூணு பிராணாயாமம் உண்டு. ஒரு பிராணாயாமே என்ன மந்திரத்தோட வியாசத்தில் பூர்போசுவ மந்திரத்தோட அவர் இழுக்கணும். அப்புறம் நடுவில் நிறுத்தணும். ரெண்டாவது பங்கு அப்படியே வேணா நிறுத்தணும் வாழ்வு. அது மூணாவது பங்கு மெதுவாக விடணும். இது ஒரு பிராணாயாமம். இந்த மாதிரி மூணு பண்ணா கருமாக்க மூணு பிராணாயாமம் பண்ணுவா. பிராணை நம்ம உயிர் கணக்கு வச்சிருக்கான் பகவான். எவ்வளவு உயிர் கிடைக்கு பிராண மூச்சு எவ்வளவு இருக்கு. நம்ம பிராணாயாமம் பண்றதால அந்த மூச்சு தான் நமக்கு சேவிங்க இருக்கும். யார் பிராணாயாமத்தை பண்ற இது பக்தியோகாரி பிராணாயாம விசேஷம். அப்போ யமன் நியமன் ஆசனம் பிராணாயாம அடுத்த அங்கம் பிரத்யாகாரம் அப்படியே பக்தி யோகம் பண்ற போது நம்ம புத்தி வெளி இந்திரியங்கள் பெரிய வெளியே போயிடும். பாட்டு கேட்கறதுக்கு நாக்கு சொல்லி எழுதுறதுக்கு இன்பமா அஞ்சு பஞ்சேந்திரியங்கள் தசமேந்திரி பஞ்ச இந்திரியங்கள் அப்படியே வெளியே சுத்த ஆரம்பிச்சோம். அது எப்படி போனா இந்த பக்தி சிந்திக்கும் யோகம் சிந்திக்கும் அதை அடக்கணும். அப்போ ஏவன் ஏவன் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தியானம் இவ்வளவு பண்ணிட்டு தான் தியானம் பண்ண ஆகணும். ஒரு தேவதையோ ஒரு மந்திரத்தையோ ஊழல பிரகாரம் தியானம் பண்ண ஆகணும். தியானம் பண்ணி அப்படியே அதை நிற நிறுத்தணும். தாரணம் மர வெளி யார் இருந்தாலும் அசையக்கூடாது. அப்படி வால்மீகி புத்தே வெளியே சொல்லி அந்த மாதிரிலாம் பக்தியோட வேணும். அது சமாதிகி இந்த பெரு பிராகிருதமான தேகமே இந்த லோகமே தெரியாது. அப்படிதான் இருந்தார் வால்மீகி. அப்படிதான் ராமாயணத்தை நாரதர் வந்து உபதேசிக்கிறார். எப்படி பண்ண முடியுமா? வேதாளங்கள் இந்திரியங்கள் எப்படி? அதனால இந்த பக்தியோகங்களால் முடியாது. ஞானம் கிடையாது, யோகம் கிடையாது. சாங்கிய யோகங்கள் யோகத்தை பண்ண முடியாது. ஜீவன் சம்பந்தமான யோகம் சாங்கிய யோகம். ஆத்ம யோகம் அவர் யோகேனே பக்தி யோகம் கர்ம இந்த யோகத்தால பண்ண முடியாது. ஆனா மோட்சம் வரும் அது வழி இருக்கா? இதெல்லாம் சேர்த்து பண்றது சரணாகினால் அடைய முடியும். தேன அப்பதே நாசேனையும் மகாமுனி அப்படின்னு அனுபவத்தை சமையல் சொல்றது. அதனால வீழ்த்தா வேதாலே வேணும் பரிசுத்தே வீதையே இதெல்லாம் வேணாம் பிரார்த்திக்கலாம் வயாதேவி. இதெல்லாம் ஒழிச்சுடுறான் இந்திரியங்களை அடைச்சிடலாம். இதே சுத்தமாக வச்சிருந்தோம் பரிசுத்தே வீதையே. அப்போ வெளியில இருந்தீங்க எப்படிதான் ஓர் அதை அடக்க ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். பொது பிரத்யாக இந்திரியங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். வர்த்ததே மகத்பயம் பெரிய பயம். இந்த இந்திரியம் கிடைக்கிறது ரொம்ப பயம். திதம் பேசுறது சொல்ற ஏன்னா பெருமாளே ஒரு தியானம் பண்ண முடியே நம்ம இந்திரியம் பெரிய வெளியில ஓடி போறது நிலை நிற்க மாட்டேன்றது பெரிய பயம். அதனால பது பிரத்யாகார பிரபுத்தி பிரத்யாகத்தை ஜெயிச்சு பட்டுவாகும் புடபாக்கப்பட்டு நீதாகும். அப்படியே புடம் போட்ட மாதிரி ஆறா இந்திரியங்களை ஜெயிச்சுவன் புடபாக்கப்பட்டு நீதாகும். அது சரணாகி பண்ண அப்புறம் யமநியம பிரத்யாகாரப்படி ஏற்படுத்தபடி இவனுக்கு அங்கமாயிரோ நிச்சயமா பலிதாகம் ஆக்யாட்சேதி என பகவானுடைய ஆக்கியம், பகவான் ஆக்கியம் ஒரு மொழி பெருமாள் சொல்றாரு ஆக்யாட்சேதி மம துரோகி சங்கல்பம் பண்ணிக்கிற மொழி ஸ்ரீ பகவதாஜ்யா சிவ நாராயண பிரீத்தம் பண்றோம், நம்ம நிச்சயமாக பண்றோம், அது புண்ணிய சேர்க்கிறது மண்ணல, நம்மளால சரணாகதி இதனால புண்ணிய தெரிவிப்பார்கள் ஸ்நானம் செஞ்சா தேவோபோகம் பெருமாள் சொல்றதான் பண்றோம். ஆனா பக்தியோகாரங்க அப்படி இல்லை, யோக மன்றம் எல்லாம் அங்கத்தை அடைக்கணும், இன்னும் நம்மளுக்கு தான் ஒண்ணும் கிடையாது விட்டுடாம விடக்கூடாது. ஏன்னா பகவான் ஆகி யாருன்னா மேடலாமா ஒரு பெரிய அதிகாரி அவன் வேண்டுவன் தான், வேண்டுவனா ரொம்ப, ஆனா அவன் சொல்றது கேட்க மாட்டான், அவன் எப்படி இருக்கும் அவன் ரொம்ப அதிகாரி வேண்டியவன் அவன், ஆனா அவன் சொன்னா கேட்க மாட்டான், எப்படி காரியம் இருக்கும். ஆக்யாச்சேதி மம துரோகி பெருமாள் ஆக்கி வேதம் ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் ஸ்ருதி ஸ்மிருதியில் மமைவாஜ்யம் பகவான் சொல்றார். நேர வந்து வந்துட்டு சொல்ல முடியுமா, நேர வந்து பேச முடியுமா, வேதத்து மூலமா பேசுறேன் அது சொல்றதுக்கு, ஸ்மிருதிகள் மூலமா பேசுறேன் அது சொல்றதுக்கு, அதெல்லாம் என் கட்டளை. நீ என்ன கட்டளை இல்லை எனக்கு கேட்கறியே, ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யம் அதனால ஆக்யாச்சேதி மம துரோகி அது அதை மீறக்கூடாது. எஸ்தா உள்ளங்கி வர்றேன் நீதான் என்ன ஆக்யா சேதி சுவாமி, நான் ஒரு புக்தன் வேற யாரும் கேட்க மாட்டேன், நீ தான் தியானம் பண்றேன், ஆனா நீ சொல்ற வேற நீ சொல்ற வேற எதுவும் கேட்க மாட்டேன்னா பெருமாள் சோழ போறாத பெருமாள் ரொம்ப கோபம் வந்தது. என் பக்தன் தான் நீ நான் சொல்ல கேட்க மாட்டேன், துரோகி நீ சொல் ஆக்யா சேதி மம துரோகி மத் பக்தோ என் வைஷ்ணவ, நீ விஷ்ணு பக்தன் தான் ஆனா வைஷ்ணவன் இல்லை, எப்படி அழகாசல வரணும், விஷ்ணு பக்தன் வைஷ்ணவன் வித்தியாச பாருங்க பகவான், நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன் விஷ்ணு பக்தன், ஆனா விஷ்ணு பக்தன் தான் வைஷ்ணவன் இல்லைன்ட்டு, நீ விஷ்ணு பக்தனாக இருந்து வேத சுதேஷ் வழிகளை சொல்றதையும் அது தீச்சியனா நீ வைஷ்ணவன், வைஷ்ணவன் எனக்கு பிடிக்கும், நீ விஷ்ணு பக்தவன் மட்டும் இருந்தால் துரோகிணி ஆக்யாச்சேரி மம துரோகி அத்பக்தோட வைஷ்ணவா சொல்லி புதவாக பிரதிஜிதாபடி அஷ்டாங்க யோகத்துக்கு வேண்டியதான் முடியாது பயந்து பிரபத்திக்கு வரான், ஆனால் புடம் போடாமல் இது பிரபத்திக்கு வேண்டிய அங்கங்களெல்லாம் அழைச்சிக்கிறான். புடவாக பிரபித்தாக அப்படி நமந்தா சரணாகி வந்தான், நமன் தத்வாம் நாராயணத்தை கூடத்தை கூப்பிட்டு நிர்பத்வது தோஹா, அது ஆச்சாரியா மூலமா நான் பண்றேன் உள்ளஞ்சாட்டெல்லாம் நீ நீர் அழைச்சி என்ன நல்லபடியா பண்றேன், நிர்பத்வம் தோஹா பிரதிகூல் விமுகால ஆச்சாரியால எப்படி வேண்டாம் செய்யவே மாட்டான் பிரதிகூல விமுகர்கள், அதனால எத்த உபரவதே சித்தம் பகவான் சொல்ற முதல் சித்தத்தை அடக்கணும் அடைகிறேன் வீட்டில் பகவான் வந்து எத்த உபரவதே சித்தம் விருத்தம் யோக சேவையா எப்படி மனது அடக்கிறது யோகா மனிதன் அடைக்கணும், அதனால சித்தவத்தி நிரோதகான பதஞ்சலி பதஞ்சலி சொல்ற சித்தவத்தியை அடக்கம் பதஞ்சலி யோகிதாசன் சொல்ற அதெல்லாம் பண்ண முடியுதேன்னு தப்பு பண்றோம் கொடுக்கிறார் அவனுக்கு போராளியாக ஒருத்தர் பாபர் போராளியாக அடுக்குவார் அதே பாவம் பண்றாங்க பிரபன் முள்ளால் குத்துவாராம் தண்டம் கொடுப்பார் ராஜபுத்திர அபராதத்துன்னு ராஜாவுடைய பிள்ளை இருக்கான் தப்பு பண்றான் சிக்னிக்கு பார்க்கான் எல்லாரையும் ஜெயில போடுறான் ஜெயில போடுறான் ராஜா தன் பிள்ளை ஆயுள் தண்டனை கொடுத்தான் மற்றவாறு ஆயுள் தண்டனை இவனுக்கு கொடுக்க மாட்டான் ஏன்னா பட்டாபதி இவன் ராஜாவை வாங்கினே இருந்தாலும் ஜனங்களுக்கு ஒரு இவனுக்கும் தண்டனை தரான் ஜெயில அழகான தண்டனை தரான் ராஜபுத்திர ராஜா தன் பிள்ளைக்கு எப்படி பண்ணாலும் பிரபந்தனுக்கு பகவான் அப்படின்னு தயாதேவி இந்த குணத்தை விடாம பெருமாள் ஞாபகப்படுத்துறார் பிரபதி எப்படிலாம் வருது நமக்கு எப்படிலாம் பெருமாளை பண்ணி வைக்கிறார்கள். பெருமாளே சபர்மனை காப்பாற்றம் லகு தர்மம் கொடுத்தால் காப்பாற்றம் இத சாப்பிட கொண்டு ஞாபகம் கொடுத்தார். சம்பவதி பரதம் பிரமதாம் ஒரு முறையாக கூப்பிடுறார் அவனுக்கு அடக்கம் யாரும் கிடையாது. அவனும் பரதந்திரனாகிறானே, பரதந்திரன் பீஷாஸ்வன துவாதபாவன் பயந்து எல்லாம் ஓர்வர்கள் அவன் சர்வதந்திர சுதந்திரன் சர்வசேஷி அவன் பராதீனமாகிறானா? யாரும் பராதீனமாகிறான். பக்தர்கள் இறங்கி வந்துடுறான், பக்தன் சொல்றது நடக்கிறான். திருவிசாரிவா சொல்ற திருவிசாரிவாடிய ஒரு சிஷ்யர் யோகத்தகாரி கணிகண்ணன் போகின்றான். காஞ்சி கஷேத்திரத்துல அவர் அவமானப்பட்ட அந்த ராஜா அந்த கணிகண்ணன் வெளில போகும்போது கணிகண்ணே போதே எனக்கு என்ன பகவான் பயனாக பாடி சொல்லிட்டு கொண்டு அப்படியே ஆதிகாரிகளோடு கலைப்பதற்கு அவர் யாரு பக்த பராதீனன். என் பக்தன் இல்லாத போது நான் எதுவும் கிடைப்பிட்டார். அவன் அவராட்சாமலும் தெரிவி வந்துட்டார். பெண்ணாக பாய் படுத்துக் கொள்வேன். அதனால பிரணமதாம் சர்வதாதன் அவர்கள் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் ஒரே கண்களால அதே சமயத்தில் பார்க்கான், எப்பொழுதும் பார்க்கான். அவன் சர்வதிரஷ்டானது. அப்போ எல்லாத்தையும் பார்த்ததே தான். அதுக்கப்புறம் அப்போ பக்தியோகமான பாவங்கள் சரவண பாவம் தெரியாதான் அவங்க இருந்தா கூட இவன் பண்ற பாவத்தை சரவணம் பண்ண பார்க்கறத வெளியே பார்க்கறது என்றது எனக்கு எண்ணிக்கிறது இல்லை. மற்றவெல்லாம் கணக்கு போட்டே இருப்பான். அரிஜாதா சகசிராம்சு சகசிராமி அவருக்கு பக்தர் விஷயத்துல ஞாபகம் கிடையாதான், தெரியாத மாதிரி இருந்துதான். அரிஜாதம் கணகி பதிஷ்டன் எல்லாருக்கும் நாகனவன் தான், மாசேகன மணிதான். பெருமாள் பேச்சியா ஏதாவது செய்யக்கூடியவர் பேச்சை பழையதே பாரதியின்னு பராத்தனா. அதனால பெருமாள் எல்லாத்தையும் அவரை அடைக்கிடுவான், தடம் கொடுப்பான். இருந்தாலும் பகவத் பக்த சேகத்தும் சேச்சையாக குளிர்பது பகவத் பக்தனுக்கு அப்படி அவன் ஆளமாட்டான் பகவான். இப்படிதான் அங்க எங்க அனுகிரகம் பண்றான், அவன் சொல்றது கேட்கறான். சொன்ன வண்ணம் செய்த பெருமான கேள்வி இது பக்த சொல்றது கேட்கறான். கேட்கிறான் தரையிட்டான். அர்ஜுனா அர்ஜுன் சொல்றான், அந்த தெற்கு பகுதியாளர்களுக்கு வரவேற்க பிரயாசம் பண்ணுவான். தாட்சிணாச்சியாக ஆரம்ப சூடாக இந்த தென்னிந்தியாவிற்கு ஆரம்பமா விட்டுவான், கட்சியில் போக மாட்டான், பிரயாசம் பண்ணுவான். அப்படி ஆரம்பித்தான் இடத்துக்கு போறதுக்கு பெருமாள் ஏவா, நீ தேவத்து நீ சாவியாகு தெய்வராயிரு, ஏனையோ உயர் மத்திய ரெண்டு எங்க நிக்கிறது தெய்வா, நீ தேர ரெண்டு தேனது நெருத்திர கிருஷ்ணா அப்படின்னு ஏவரா அது பண்ணாலும் சேனையோகோ உபயோக மத்திய ரதம் சாத்த நீ நச்சுத்தார். அப்படி அவரே செய்யறான் நலத்தமாக தேசியவர் செஞ்சவர் செந்தை கொண்டு தீதிலார தூதனாய் தேதி முகர்ந்து தேசியிருந்த செல்வநாயகா செஞ்சவென்பர் அழகாக ஸ்தோத்திரம் பண்றார், திருமாலையே தியானம் பண்றார். அப்படிப்பட்ட அன்பர்கள் பக்தர்கள் சிந்தை கொண்டு அவருடைய பெருமானையே பக்தியர் எப்போ சிந்த வேண்டியதாலே அவெல்லாம் பக்தர். அதுமாதிரி அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பக்தன் தான், பஞ்ச பாண்டவர் பெருமாளை ரொம்ப பக்தர், பக்தா இருந்தாலும் பக்தர் தான். நீ தூது போனா நெசஞ்சியா போனா பெருமாளை யாரா ஒரு பெரிய அதிகாரியே சரி போயிட்டு வாங்க சொல்லுவானா பகவான் செய்தான். பஞ்ச பாண்டவராக தூது போனான் பாண்டவ தூதன், நீதிராத தூதனாய் மனசுல ரொம்ப அழியாக்கு என்னை ஆட்படுத்த விமலன்னர் பகவான் எப்ப சுத்தனான் தெரியுமா, பக்தாளுக்கும் பக்தா என்ன வச்சியான நீ விமலன் சொன்னேன்பட்டவன் விரும்பும் செல்வநாயகே வாங்க புஷ்கரணி சொல்றாட்டி தங்கத்தை தயாதேவி இருக்கா, தயாதேவி சொல்றான் பெருமாள் எப்படி பிராட்டி எப்படி தோஷத்தை காமிக்க மாட்டார் பிராட்டி நாபராட்சி. அந்த சாஸ்திரத்தை அனுமான்கிட்ட சொல்றார் சீதை, எல்லாம் சீதையை அதோட தொந்தரப்படுவர்கள் கோபமா ஒரு அனுமான்கள் இதெல்லாம் துவசம் பண்ணிடுற அப்படி அவசரப்படி செய்யாத வேணும். அதான் தப்பு பண்ணத பெருமாள் அவர் ஏற்றுகிறாராம் பார்க்கலாம் நடிக்கிறார் பெரியாருடைய உத்வேகம் தன்னடியார் திறத்தகத்து தாம் அடையாளாயிரம் இது விதைக்கு மேல் என்னடியார் அது செய்தார் செய்தாரே நன்றி செய்தார் நம்முடைய வீடற்காய் நோக்கி மலர் கண் முடிக்க என்னுடைய திருவரங்கள் கண்டு ஆளாவும் மற்றவருக்கு ஆளாவே பெரியாரால் எனவும் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாயிரம் பகவான் பக்தன் பகவான் பக்தர்கள்தான் அவளை பத்தி தப்பு சொல்லுவாளா இருந்தாலும் ஒரு சமயம் தப்பு பண்றாங்க பெருமாள் கிட்ட பிராட்டி தன்னுடையா திறத்து தாமதியாளாகிறோம் அவள் எங்க இருக்கா எப்படிப்பட்டவள் பத்மாசனி பத்மோ பவாம் பத்மமுகி தாமதிலே எல்லாம் இருக்கவர்கள் எப்படி இருப்பார் முதுவா தானே இருப்பான். அவருக்கு முதல் சுவாவம் உண்டு அனுப்பிறமை அவருக்கு அனுப்பிறது தெரியாது செய்தார் சொல்ற அவரே பெருமாளே பக்தன் இருக்கானே தப்பு பண்றான் பிராட்டி சொல்லுவாரா பெரியார் சொல்றார். இப்படி ஒரு சமயம் சொன்னார் பெருமாள் சொல்ற நீ என்ன சொல்ற அடிக்கடி என்ன சொல்லிய என் பக்தன் அவன் தப்பே செய்ய மாட்டான், விஷ்ணு பக்தன் தப்பு செய்ய மாட்டான், என் அடியார் அடி செய்தா நீ சொல்ற சொன்ன அது இந்த பாவத்தை கூட பண்றான் என் வாயால் செய்தார் நல்லதானு பண்ண அதனாலே நீ உனக்கு புரியல பாபம் இல்லை அவன் ஏதோ நல்லதான் இருப்பார் அதே மாதிரி பண்ணா விஷயம் வந்தான் ராவண பக்கத்தை அவனால் சேர்க்கக்கூடாது. என்ன தொடர்கள் சேர்க்கக்கூடாது பக்கம் அனுமார் மட்டும் அவன் நல்லவன் சேர்ந்து நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிதான் இருக்கிறோம். எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அவன் கேட்டிருக்கேன் வந்த விதத்தை பார்ப்பேன் எனக்கு உண்டு ராமன் வழி ராமன் பத்தி என்ன சொல்றேன் வால்மீகி அபகாரம் அபகாரம் பண்ணா நன்றி மாட்டாவா இது பண்ணாமதியா பண்ணாமதா சொல்லுறது நன்றிவா நேற்று இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படிதான் நன்றி மாட்டான். அபகாரம் பண்ணவாடி சதம் அப்படி நூத்துக்கு வந்து அபகாரம் பண்ணுவாங்க நன்றி மாட்டான் ராமன் ஆத்மவத்தையா கொஞ்ச நாள் குச்சி கிருதே நெய்க்கிறேன் கொஞ்சம் உபகாரம் நினைச்சிருவா பண்ணிய பண்ணி உங்களுக்கு எல்லாரும் விழுவான் இதெல்லாம் விவேகம் சேர்த்து வேண்டது அவங்கிட்ட தோஷத்தை பார்க்க மாட்டேன். அவன் சேர்க்காத உற்சாக மகா பாவம் தெளிவாரெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அவனோடு சேர்வேன்னு வந்துட்டானே அந்த பாவத்தை பார்க்கணும். மிஸ்டர் பாவே சம்பிரம் இதை வந்துட்டான் அவன் உருவான் நானே கேட்க மாட்டான் அப்படி இருக்கவன் இதற்குடைய ஒரு சித்தாந்தத்தையும் மாற்றி பெரியார் மாற்றினார் சித்தாந்தம் அச்சம் அபயம் தீன் ஆண்டார் திருப்ப அபயம் பானா தனியில் சொன்னான் நீராதங்கத்தனவரி வைத்து கிடந்த மரபார்பாக அப்பெண்ணை மேல் வைத்து கிடந்த மரபார்பாவன் ஆண்டான் சொல்றார் நான் உன பாட வந்திருக்கேன் உங்ககிட்ட பக்தியா இருக்கேன் என்னை விட்டு நீ நப்பெண்ணிகிட்டே அனுபவிக்கிறீங்க நீரா தொங்க ஸ்தனபர அப்படி நீர நப்பெண்ணுடைய தொட்டில் மேலே இருக்கேன் அப்படியே தூங்கிட்டேன் அதனால உன எழுப்புறேன் ஆண்டான் திருப்பாதே அதனாலே அவ சொல்றது நீ கைதான் நீ எனக்கு பரதவனாகும் நாங்கள் சேர்த்து உங்களுக்கு பரதவங்கிறேன் பக்தாவை நீ பக்த பரவாயில்லாம் பெருமாளுக்கே உதவியம் அடங்காதவன் அவன் பரதந்திரன் ஆகிறான் பக்தன் விஷயத்துல அப்படின்றது அதையும் தயாதேவி பிராட்டி விஷயங்கள்ல தயாதேவி தேசம் அவர்களின் பண்ற பாபங்களையோ தோஷங்களையோ பார்க்க வேண்டாம் ராமனுடைய வாக்கியம் பாராட்சியம் தயாதேவி கடுமையாயிடுவான் உனக்கு பரதமன் ஆயிடுவான் சர்வேஸ்வரன் அனன்யாதேனா இருந்தா கூட அனன்யாதிபதி சொல்லுவோம் அவன் யாரும் அடக்க முடியாது அவன் உறங்கிட்டு அடங்கிடுவான் எங்களுக்கு பிரசையதி என்ன பண்ற காப்பாற்றணும் உபன்யாசம் நீங்கள் அந்த பக்கம் பார்த்துருங்க.